ஓசை ஒலியலாம் ஆனாய் உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாசமலரலாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் பேச பெரிதும் இனியாய் பிரானாய் அடி என் மேல் வைத்தாய் நீயே பிரானாய் அடி என் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கு எலாம் ஆனாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொற்றோதி திருவையாறு அகலாத செம்பொற்றோதி பிரானாய் அடி என்மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கு எலாம் ஆனாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொற்றோதி திருச்சிற்றம்பலம்.